29வது நாளுக்கான தியானம். கர்த்தருக்கு பரிசுத்தம். அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் கண்டேன். வெளிப்படுத்தல் 14:1. 1848 ஆண்டு செப்டம்பர் மாதம் 13 தேதி பினியாஸ் கேஜ் என்பவர் அமெரிக்காவிலுள்ள வெர்மாண்ட் என்ற இடத்தில் ரயில்வே பாதை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது பாறை ஒன்றை உடைக்க வேண்டியிருந்தது. எனவே அந்த பாறையை குடைந்து அதனுள் வெடிமருந்தை ஒரு இரும்பு கம்பியை வைத்து குத்தி நிரப்பிக் கொண்டிருந்தார். அந்த கம்பி பாறையில் குத்தியதில் தீப்பொறி கிளம்பியது. உடனே வெடிமருந்து பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. அவர் குத்தி கொண்டிருந்த 3 அடி 7 அங்குலமுள்ள கம்பி அவரது இடது பக்க முகத்தின் வழியாய் பிரவேசித்து தலையின் முன் பக்கத்திலே வெளியே வந்து நீட்டி கொண்டிருந்தது. உடனே பின்பக்கமாக கீழே சரிந்த பினியாஸ் சில நிமிடங்கள் கழித்து எழும்பி உட்கார்ந்து பேச ஆரம்பித்தார். அதற்கு பின்பு ஒரு வண்டியில் ஏறி பக்கத்து நகரத்திற்கு எடுத்து சென்றனர். அங்கே ஹார்லோ என்ற மருத்துவரும் வில்லியம் என்ற மருத்துவரும் சேர்ந்து அந்த கம்பியை உருவி எடுத்தனர். பினியாஸ் பிழைத்துக் கொண்டார். நவம்பர் மாதம் 25 தேதி சுகமடைந்து தனது பெற்றோர் வீட்டிற்கு சென்றனர். இந்த விபத்திற்கு முன் அவர் எல்லோரிடமும் மிகவும் அன்பாக நடந்து கொள்வார். மிகவும் பயபக்தியுள்ள அமைதியான நபராக எல்லாராலும் அறியப்பட்டிருந்தார். விபத்திற்கு பின்னர் அவருடைய குணத்தில் பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டது. மிகவும் கோபப்படுவார், அநாகரிகமாக நடந்து கொள்வார், கெட்ட வார்த்தைகளினால் திட்டுவார். ஆவிக்குரிய குணங்கள் அனைத்தையும் இழந்துவிட்டார். பினியாஸ் தனது தலையிலிருந்து அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்ட இரும்பு கம்பியை ஞாபக சின்னமாக வைத்திருந்தார். அவர் மரிக்கும்போது அதுவும் அவருடன் அடக்கம் செய்யப்பட்டது. 1867 ஆண்டு அவரது மண்டை ஓட்டையும் அவருடன் புதைக்கப்பட்ட இரும்பு கம்பியையும் எடுத்து ஹார்வர்ட் மருத்துவ கல்லூரி அருங்காட்சியகத்தில் வைத்தனர். இதை ஆராய்ச்சி செய்ததில் நெற்றிக்கு பின்னிருந்த மூளையின் முக்கியமான பகுதியை அந்த கம்பி குத்தியதால் சிதைந்துவிட்டது. அந்த பகுதிதான் ஆவிக்குரிய, நியாயமாக யோசிக்கும், நல்ல குணம் ஆகியவற்றிற்கு காரணமான பகுதியாம். இப்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் சாத்தான் நெற்றிகளில் முத்திரை தரிப்பதையும் பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் தரிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் பற்றியும் எழுதப்பட்டவைகளை விளங்கிக் கொள்ள முடிகிறதல்லவா? ஆவிக்குரியவைகளை சிந்தித்து நிதானிக்கும் பகுதி நெற்றிக்கு பின்னால் அமைந்துள்ள மூளையில் இருக்கிறது. அதை சாத்தான் கெடுத்துவிட்டால் ஆவிக்குரிய தன்மைகளை இழந்து விடுவார்கள். பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை நீல இள நீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்த மாணவர்களின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி இது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக. யாத்ராகம் 28:34-38 உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். ஆரோனின் நெற்றியில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்ட ஒரு பட்டம் கட்டப்பட்டிருந்தது. நாம் எல்லோரும் கர்த்தருக்கு பரிசுத்தம் உள்ளவர்கள். நம் நெற்றியிலும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சாத்தான் தன் முத்திரையை அங்கு பதித்து விடுவான். கடைசி நாட்களில் நடக்க போகும் அவனது முத்திரை பதிப்பிற்கு அவனுடைய ஆளாய் போய்விடுவோம். நம் ஆவிக்குரிய தன்மைகளை நாம் இழந்து போகாதபடிக்கு நம் நெற்றிகளில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கும்படியாக நம் வாழ்வில் பரிசுத்தம் காணப்படட்டும். அதை காணும் சாத்தான் நம்மை விட்டு கடந்து போவான். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கும் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு சொல்லுகிறது. பரிசுத்தமான பரமனே, என்னை பாத்திரன் ஆக்கிடுமே, பரம தரிசனம் தாருமே தேவா, பரிசுத்தம் ஆக்கிடுமே, கர்த்தருக்கு பரிசுத்தம் கருத்துடன் நெற்றியிலே பதித்திட உதவி செய்யும், பரமனே சுத்தமாக்கும் என்று ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் நெற்றிகளில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கட்டும் ஐயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நாங்கள் காணப்படத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும். சாத்தானுக்கு எங்கள் வாழ்வில் ஒன்றும் இல்லை என்று வெளிப்படுத்தும்படியாக கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எங்கள் நெற்றியிலும் எங்கள் எல்லை எங்கிலும் காண கிருபை செய்தரும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.